சேரும் காசு உள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும். நேரம் கூடும் போது எந்த ஊரும் ஒன்ன பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆளு அம்பு சேன அட அத்தனையும் கூடும், விட்டு போன சொந்தமும் வரும். கோடியில ஒருத்தனுக்கு ராசி புச்சத்திலே எந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லே. எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மக ராசி அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. நல்லா இல்ல போக்கு நான் சொன்ன ஒரு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டாகும். அட அத்தாச்சி பித்தாச்சு அத்தனை வித்தையும் சொல்லணுமா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மக ராசி அத ஊர் முழுக்க பேசி கொட்டும் மேளம் கொட்டி வாசி. அத்த மக ராசி அத ஊர் முழுக்க பேசி கொட்டும் மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி.